Girada, mano, mele. இலந்த பழுத்திருக்கு, இலந்த பழுத்திருக்கு. ஏறிய உலுப்பட்டுமா யசப்பாட்டு படிக்கட்டுமா எலுமிச்சாங்கண்ணுகளா எஞ்சோட்டு பொண்ணுகளா கிண்டல வர கிண்டல அதெல்லாம் ஒஞ்சோட்டு பொண்டோளாது பேருதான் பெருசு போடா பொடிமட்ட ஏறாத மலமேலே இழந்த பழுத்திருக்கு இழந்த பழுத்திருக்கு அடி மாங்குளத்து கரமேல மயிருணத்தும் சின்னவளே மயிருணத்தும் சின்னவள பாறையில நான் இருந்து பாடுங்குரல் கேக்கலையா பாடுங்குரல் கேக்கலையா பாட்டு சத்தம் கேக்கலையா பாட்டு சத்தம் கேக்கலையா பாட்டு சத்தம் கேக்கலையா ஓடாடி வந்திருந்தா ஓட பக்கம் போயிருப்போம் அடி ஓட பக்கம் போ அடி ஓட பக்கம்